ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார் கிககேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. ஞாச தசகத்துல நாலாவது ஸ்லோகம். ஸ்ரீமன் அபீஷ்டவரதத்வாமஸ்மி சரணங்கதாஹ ஏதத் தேஹ அவசானே மாம் த்வத்பாதம் ப்ராபய ஸ்வயம். ஸ்ரீமன் அபீஷ்டவரதத்வாமஸ்மி சரணங்கதாஹ ஏதத் தேஹ அவசானே மாம் த்வத்பாதம் ப்ராபய ஸ்வயம். இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் துவயத்தில் சொன்ன கிரமப்படி சரணாகதிக்கு அனந்தரம் மோக்ஷரூப பலத்தை பிரார்த்திக்கிறார். ஸ்ரீமன் அப்படின்னு இந்த ஸ்லோகம் தொடங்கிறது. ஸ்ரீமன் பிராட்டியோடு கூடியிருக்கக்கூடிய எம்பெருமானே, அபீஷ்ட வரத இஷ்டமான வரங்களை அளிப்பவனே, துவாம் உன்னை சரணங்கதக சரணமடைந்தவனாக அஸ்மி இப்பொழுது நான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஏதத்து இந்த தேகாவசானே சரீரத்தின் முடிவில் மாம் என்னை ஸ்வயம் தானாகவே த்வத்பாதம் உனது திருவடியை பிராபய அடைவிப்பாயாக அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு பதார்த்தம். சுவாமி தேசிகன் இந்த க்ஷணத்திலேயே மோட்சம் வேண்டியது, மோட்சம் வேணும்னு பிரார்த்திக்காம ஏதத் தேகாவசானே அப்படின்னு சரீர அவசானத்தில் சரீரத்தின் முடிவிலே எனக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். இதில் விசேஷங்கள்லாம் நிறைய இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் பிரபத்தி சகல பலசாதனமாக இருந்தாலும் தமக்கு அபேட்சித்தமான அந்த பலத்தையும் அந்த பலம் தமக்கு கிடைக்கும்படி தான் விரும்பும் காலத்தையும் ஸ்பஷ்டமாக எடுத்து உரைக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த பிரபத்தின்னு சொல்லக்கூடியது பக்தியோகம் போல பிராரப்த அவசானத்தில் மோக்ஷப்பிரதம் அப்படின்னு சொல்லாம, மோக்ஷப்பிராப்திகின்னு சொல்லாம, இந்த தேகாவசானத்தில், ஏன்னா பிராரப்த கர்மா இந்த தேகாவசானத்தில் முடியும்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு கர்மா மூணு ஜென்மம் நான்கு ஜென்மங்களுக்கு கூட போயிட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த தேக ஏதத் தேகாவசானே இந்த தேகத்தினுடைய முடிவில் மோட்சம் கொடுக்க வேணும். அது யாரு? வரதன் கொடுக்கணும்னு சாதிக்கிறார். சாக்ஷாத் அந்த எம்பெருமான் வரதராஜன் இந்த மோட்சத்தை கொடுக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். ஆர்த்தனாக இந்த க்ஷணத்திலேயே மோக்ஷம் தர வேணும் அப்படின்னு பிரார்த்திக்காமல் ஏன் ஏதத் தேகாவசானத்தில் மோக்ஷம் தரணும்னு சாதிச்சார் அப்படின்னா, வைகுண்ட வாசேபி நமேபிலாஷகான்னு சொன்னான். சம்சார ஏஷ பகவன் அபவர்க ஏவான்னு சொன்னான். இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கேட்டுட்டு அர்ச்சாவதார சேவா, இந்த மாதிரியான சகல மனுஜ நயன விஷயத்தாங்கதான்னு சொல்லக்கூடிய இந்த அர்ச்சாவதார வரதனை சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் ஸ்ரீவைகுண்டத்தில் கிடைக்குமான்றது தெரியல. ஆகையினால வைகுண்ட வாசேபி நமேவிலாசா, இந்த வரதராஜனை சேவிக்கிறத காட்டிலும் வேற ஒரு விஷயத்தில் எனக்கு ஈடுபாடு போகல. இந்த மாதிரியான காலக்ஷேப ருச்சிகள் இருக்கிறபடினால ஏதத் தேகாவசானே அப்படின்னு சாதிச்சார்னு பெரியவாள் சொல்றார். அந்த வரதனே திருக்கச்சி நம்பின் இடத்துல ஆறு வார்த்தைகள், பகவத் பாஷ்யக்காரருக்காக ஆறு வார்த்தைகள் அருளி செய்கிறப்போ சரீராந்தே மோக்ஷம் அப்படின்னு சாதிச்சிருக்கபடினால எம்பெருமான் எப்படி சொன்னா? ஆறு வார்த்தைகள் சொல்லும்பொழுது அகமேவ பரம் தத்துவம்னு சொல்ல ஆரம்பிச்சு ஏதத் தேகாவசானே மோக்ஷம் சரீராந்தே மோக்ஷம்னு சொன்னபடினால அதை முதற்கொண்டு எம்பெருமான் வாக்கியத்தை மனசுல வச்சுண்டு சுவாமியும் ஏதத் தேகாவசானேன்னு சாதிச்சார். சரி இப்பவே பலன் வேண்டும், எனக்கு இந்த க்ஷணத்திலேயே மோட்சம் கிடைக்க வேண்டும்னு சொன்னாலும் கூட, இப்பவே சரீர அவசானத்தை பண்ணி மோட்சத்தை கொடுப்பான் எம்பெருமான் அப்படின்ற ஒரு எண்ணமும் சுவாமி தேசிகனுக்கு இருக்கு. ஏன்னா ஆழ்வார் சாதிக்கிறார் இல்லையோ, நம்ம ஆழ்வார் சரணமாகும் தனதால் அடைந்தவர்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான், அரணமைந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரத் தரணியாளன் தனதன்பார்க்கு அன்பாகுமே. திருக்கண்ணபுரத்து எம்பெருமான பத்தி நம்மாழ்வார் பாடுறார். நமக்கு இதுல தேவை மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான், சரி நான் பிரார்த்திக்கிறேன் இந்த கணத்துல எனக்கு மோட்சம் வேணும்னு பிரார்த்திக்கிறேன். உடனே பெருமாள் என்ன பண்றா, தது உத்தரக்ஷணமே எனக்கு ஏத்த தேகாவசானத்தை பண்ணி உடனே மோட்சத்தை கொடுப்பானோ என்னவோ, மரணமாயிடுத்தோ இல்லையோ எனக்கு, மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான், ஆகையினால இப்படியும் பிரார்த்திச்சிருக்கலாம் சுவாமி தேசிகன், ஏத்த தேகாவசானேன்னு பிரார்த்திச்சிருக்கலாம் இந்த ஸ்லோகத்தினால. ஏன்னா சுவாமியே நாம் இசையும் காலம் என்றோ நாளையோ வென்று நகை செய்கின்றானே, நாம் இசையும் காலம் இன்றோ நாளையோ அப்படின்னு பெருமாள் நகை செய்கிறான். சரி ஒருவேளை இப்போவா அப்போவான்னு எப்போ எனக்கு மோட்சம் கிடைக்கும், சரி இன்றே இசைந்தால் ஒருவேளை எனக்கு மோட்சம் கொடுத்துருவானோ என்னவோ. அதனால்தான் சுவாமி ஸ்வயம்னு சாதிச்சார். ஸ்வயம்னா நீயாக வந்து எனக்கு மோட்சத்தை அடைவிப்பாயாக, துவத்பாதம் பிராப்பைய உன் திருவடியை அடைவிப்பாயாக சாதிச்சார். ஏன்னா சுவாமி உபாய உபேயஸ்ட சுரூபாதி சமர்ப்பனே பிரதிதா பிரதிசம்பந்தி ஸ்ரீமான் நிகம சக்ஷுஷாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். ஏன்னா சர்வசேஷியான ஸ்ரீயப்பத்தியான எம்பெருமானே உபாயமாகவும் உபேயமாகவும் இருக்கான். அப்படி உபாயமாகவும் உபேயமாகவும் இருக்கிறபடியினால ஸ்வயம் பிராப்பைய தொத்பாதம் ஸ்வயம் பிராப்பையன்னு சாதிச்சார். நீயே என்னை மோட்சத்தில் அடைவி உனது பாதத்தை உன் திருவடியை அடையும்படியாக நீயே செய்வாயாக அப்படின்னு பிரார்த்திச்சார். இப்போ நீயே உபாயமாக வேண்டும் அப்படின்னு சொன்னால் அப்படி பிரார்த்திக்கிறது சரணாகதி இல்லையா. துமேவ உபாய பூதே மே பவதி பிரார்த்தனா மதிஹி சரணாகதி ரித்யுக்தாஹ அப்படின்னு அகிலபுத்ன சம்ஹிதையில வருது. இது சுவாமியே ரகசியத்திரை சாரத்திலயும் எடுக்கிறார். அப்போ நீயே உபாயமா வரணும், அப்ப நீயே உபாயமா இருந்துட்டு இல்லையா என்னை மோட்சத்தில் அடைவிப்பாயாக அப்படி ஈடுபடுத்துவாயாக சொல்லணும். இப்ப உபாயத்துவ பிரார்த்தனைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த உபாயத்துவ பிரார்த்தனையில பலவிதமான சம்பிரதாய பேதங்களும் இருக்கு. சில பேர் என்ன பண்றா, உபாயத்துவ பிரார்த்தனைன்றது கோப்திருத்துவ வர்ணம் போலன்றபடினால அந்த ஸ்தானத்துல உபாயத்துவ பிரார்த்தனைய அனுஷ்டிக்கணும்னு சில பேர் சொல்றா. எம்பெருமானே உபாயமாகவும் இருக்கிறான் அப்படின்னு உபாயத்துவ பிரார்த்தனைய சில பேர் என்ன சொல்றா, பிரபத்திக்கு அங்கம், அதனால கோப்திருத்துவ வர்ணத்தோட இதையும் அங்க அனுசந்திக்கணும். இல்ல இல்ல இது அங்கம் அல்ல, பரநியாசத்தோட சேர்ந்த அங்கி. உபாயத்துவ பிரார்த்தனைய என் பரத்தை ஸ்வீகரி அப்படின்னு பிரார்த்தனா ரூபமாக இருக்கிறபடினால இது அங்கியாகத்தான் ஆகுமோ தவிர அங்கமாகாது. ஆத்ம நிக்ஷேபத்தோட சேர்ந்துடுத்து இது. ஏன்னா என் பரத்தையெல்லாம் பாரத்தையெல்லாம் ஏத்துக்கோ அப்படின்னால், என் பரத்தை ஸ்வீகரின்னு சொன்னால் அது உபாயத்துவ பிரார்த்தனை அழுதான்னு சொன்னால் அது அங்கத்துல சேராது, இது அங்கியில தான் சேரும் அப்படின்னு சில பேர். பல பிரார்த்தனா ரூபம்னு சில பேர் சொல்றா. சுவாமிக்கும் பல பிரார்த்தனா ரூபம் தான் இந்த ஸ்லோகத்தினால ஈடுபாடு இருக்குன்னு தெரியுது. பல பிரார்த்தனா ரூபம், எனக்கு பலன் கிடைக்கணும். என்ன பலன், ஸ்வயம் பிராப்பைய ஸ்வயம் தொட்பாதம் ஸ்வயம் பிராப்பைய இல்லையா. அப்ப உன்னுடைய திருவடியை அடைவிப்பாயாக, இதுதான் பல பிராப்தி. அப்ப பல பிராப்தி எங்க ஏற்படுறது அப்படின்னா, துவாம் சரணங்கதோஸ்மி உன்னை சரணடைந்தவனாக நான் இருக்கிறேன், ஏதத் தேகாவசானே மாம் தோ ஸ்வயம் தொத் பிராதம் பிராபய. அவ பல பிரார்த்தனா ரூபமான விஷயம் இந்த இடத்துல சொல்லப்படுறது. அவ பல பிரார்த்தனா ரூபமா இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகம் உபாயத்துவ பிரார்த்தனை எப்படி ஏற்படுறது அப்படின்னால் தொத்பாதம் பிராபய ஸ்வயம் அப்படின்னு சொல்றதுனால ஏற்பட்டது. அப்போ சுவாமிக்கும் மேல சொன்ன பட்சங்கள்லாம் ஈடுபாடு இல்லை, தேசிகனுக்கும் பல பிரார்த்தனா ரூபமா இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் ஏற்ப இந்த உபாயத்துவ பிரார்த்தனைன்றது பல பிரார்த்தனா ரூபம். அது அங்கத்திலேயோ அது அங்கிலேயோ எங்கேயும் சேரல. ஏன்னா சுவாமி தேசிகனே இன்னொரு இடத்துல இருக்கிறார். வரதராஜ பஞ்சாசத்துல சொல்லும் பொழுது கிம்வா கரீஷ கிருபனே மயிரக்ஷணீய தர்மாதி பாஹ்ய சககாரி கவேஷனேனா நன்வஸ்தி விஸ்வ பரிபாலன ஜாகரூகா சங்கல்ப ஏவ பவதோ நிபுண சகாயா அப்படின்னு சாதிக்கிறார். வேறு உபாயத்தை எதிர்பார்க்காமல் சககாரியையே தேடாமல் எனக்கு இந்த உபாயத்தை அடையறதுக்கு இந்த விஷயத்தை அடையறதுக்காக இன்னொரு ஒரு விஷயத்தோட சககாரித்துவம் தேவைப்படுறது அப்படின்னு இல்லாமல் நான் எதையுமே எதையும் எதிர்பார்த்து நான் அலையல. அப்ப எனக்கு என்ன ஓணும்னா உன்னுடைய சங்கல்பத்தை சங்கல்ப ஏவ பவதஹா உன்னுடைய சங்கல்பத்தையே சகாயமாக கொண்டு சங்கல்ப ஏவ பவதஹா நிபுண சகாயா அதையே நான் சகாயமாக கொண்டு ரட்சிக்கணும்னு எம்பெருமான் சாதிக்கிறார். ஏன்னா எப்பேற்பட்ட எம்பெருமான் வரதராஜன்றவர் இல்லையா, கிருதயுகத்துல பிரம்மா பண்ண யாகத்தினால திருவவதரித்து பிரம்மதேவனுக்கும் பிரம்மதேவனுக்கு அனுகிரகம் பண்ணார். திரேதாயுகத்துல கஜேந்திர ஆழ்வானுக்கு, துவாபர யுகத்துல பிரகஸ்பதிக்கு இல்லையா, கலியுகத்துல திருக்கட்சி நம்பிகளுக்கு அகம் ஆறு வார்த்தைகள் அருளி செய்து அகமேவ பரந்தத்துவம்னு ஆரம்பிச்ச ஆறு வார்த்தைகள் அருளி செய்து இப்பேற்பட்ட ஒரு ஒரு அனுகிரகம் பண்ணபடினால சர்வ யுகத்திலையும் எல்லா யுகங்கள்லையும் எம்பெருமான் வரதன் எல்லா விதமானவர்களுக்கும் அனுகிரகம் பண்ணபடினால இல்லையா, எஸ்ய பிரசாத கலையா பஜிரஸ்ருணோத்தின் ஆளவந்தார சாதித்தா போலே. குரத்தாழ்வான் வரதராஜஸ்தவத்துல மிருஷ்ட வரதம் தமாசிரையே அப்படின்னு சாதித்தா போலே. இந்த மாதிரி எல்லாம் கருத வரந்தரும் தெய்வ பெருமாள் வந்தார்னு திருச்சின்ன மாலையில சாதித்தா போலே இப்பேற்பட்ட எம்பெருமான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண எம்பெருமான் அடியேனுக்கும் பண்ணட்டும்னு சொல்லி சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால வரதராஜனை பிரார்த்திக்கிறார். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா. தாசன்.